தமிழண்டா எனக்கு பலாயே ரசிகண்டா கெட்டவன் பேரெடுத்த நல்லவண்டா என் வெற்றிக்கு காரணம் நல்லவண்டா தமிழண்டா நான் ஒரு தமிழண்டா எனக்கு பலாயே ரசிகண்டா கெட்டவன் பேரெடுத்த நல்லவண்டா என் வெற்றிக்கு காரணம் நல்லவண்டா விவரம் தெரிஞ்ச பிறகு சொல்லி முக்குலமும் எக்குலமும் தெற்கு திசை மக்கள் எல்லாம் எப்போது என்னோடுதான்